காலவலையில் உங்களோட கூட இருப்பது பெரிய ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை குறித்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆமென். ஒரு சிலர் நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியல. தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம எப்படி தேவனை நேசித்து ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு. இவ்வளோதான் நான் உங்கள் முழு இருதயம். ஆமாம், சத்தமாக சொல்லுங்களேன், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அதோடு கூட பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறிய வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளை ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆராதனை நேரத்தில் பிள்ளைகள் இங்கே அங்கே நடக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் என்று அப்படி தான். ஆனால் நாங்கள் சின்னதுலேருந்தே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு ஆராதனையில் இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் வீட்டிலே ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைகள் உங்கள் கூட இருந்து பழகுவார்கள் என்று சொன்னால் ஆலயத்தில் வந்து அவர்கள் தேவன் ஆராதிப்பார்கள். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே புதுமையாக அவங்களுக்கு நடக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது எப்படி தேவனுடைய ஆலயத்தில் நம்ம இருக்கணும், என்ன செய்யணும் என்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் பெற்றோர்கள், நாங்கள் வீட்டிலே தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல பழக்கத்திற்குள்ளே நாம் வருவோம் என்று சொன்னால் தேவனை துதிக்கிற பாடல் நம்முடைய நாவிலே இருந்து தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்முடைய குடும்பம் மூழ்கி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிரசன்னத்திலே வளருவார்கள். ஒரு ஆமென் சொல்வீர்களா? ஆமென். அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நான் குறை சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். ஒரு தேவனுடைய ஊழியனாக நான் இருக்கிறபடினால இந்த திருச்சபையின் மீது ஒரு பாரத்தோடு நான் இந்த தேசத்திற்கு வருகிறபடினால அந்த ஒரு அன்போடு நான் உங்களோட கூட இந்த காலவழியில் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் ஆகே. ஆமென். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். நிறைய காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி நேரம் ஓடப்போகுதுன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏன்னா காலவழியில் நான் எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து ரெண்டு ஒரு அதிகாரங்களை நம்ம பார்க்க முடியாது. என்னுடைய உள்ளத்தில் நான் ஏவப்பட்டபடினால் இந்த வசனங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே அநேகருக்கு ஆண்டவரை குறித்து உணர்ச்சி வசையான சிந்தை இருக்கிறதை தவிர வேத வசனத்தின் சிந்தை இல்லாமல் இருக்கிறபடினால் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வகையிலே நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய துதி இன்னும் மாறல, அதனால தான் நம்ம ஆராதனை இன்னும் மாறல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இன்னும் யார் நமக்கு தெரியல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனைக்குள் ஜீவன் இருக்கும். நம்முடைய ஆராதனைக்குள் அவரை நாம் சார்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் மகிமையும் நாம் செலுத்தி அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் நமக்கு உணர்ச்சி வசையான சிந்தை இருக்கிறதை தவிர வசனத்தின் வடிவத்தில் வசனத்தின் ரீதியாக நம்ம தேவனை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இதனால தான் மனுஷன் விழுந்து போனான் ஏதேன் தோட்டத்தில். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிற இந்த வசனங்கள் அவரை குறித்து ஒரு கட்டத்தை ஆகிலும் தேவனை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத வகையிலே பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி பாராட்டுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் வராமேன்னு சொல்லுங்களேன், நல்ல உற்சாகம் வராமேன்னு சொல்லுங்களேன். இது தேவனுடைய வீடு, நம்முடைய அப்பாவுடைய வீடு. இங்கே வரும்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கணும், களி கூர்ந்து அவருக்குள்ளே நம் மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ நிறைய வசனங்களை படிக்க போகிறதுனால நான் வேறு எதுலையும் நான் நேரத்தை மினுக்கிட நான் விரும்பவில்லை. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். இன்றைக்கு ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குமே, ஆனால் எனக்கு தெரியல நேரம் எப்படி ஓடும் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதல் ரெண்டு அதிகாரங்களை இந்த புத்தகத்தில் இருக்கிறதுனே மூன்று அதிகாரங்கள் தான், ரெண்டு அதிகாரங்களை ஆகிலும் நாங்கள் பார்ப்பதற்கான முயற்சியை நாம் இன்றைக்கு எடுப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நீங்கள் திருப்பும் போதே நான் வாசிக்க சொல்ல கேட்டுறேன். ஏன்னா இது ரெண்டு அதிகாரத்தை முதல் ஒரு முறை வாசிச்சிடலாம். அப்போ நீங்கள் உங்கள் காதால் இந்த சத்தத்தை கேட்டுருங்க, இந்த வசனத்தை கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் விளக்கத்தை கொடுக்கும்பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்கு முன்பாக திறப்படும். இந்த வசனங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாதபடி இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதான் முக்கியம். ஆமென். நான் அநேக வருஷங்கள் வேதத்தை படித்தேன், ஆனால் வேதம் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரை தெரியல. ஆனால் இப்பொழுது ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று தான் நான் வேதத்தை படிக்கிறேன், தியானம் பண்ணுகிறேன். அதை தான் என்னுடைய முக்கிய ஒரு ஆசையாக என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் வாசிக்க கேட்க போகிறோம். ரெண்டு அதிகாரம் மாறி மாறி அப்படியே வாசிங்க. ஒரு அஞ்சு வசனம் நீங்கள் அஞ்சு வசனம் சிஸ்டர் நீங்கள் மாறி மாறி வாசிங்கச்சிங்கன்னு சொன்னால் நம்ம கேட்பதற்கு நல்லா நமக்கு போதுமாக இருக்கும். நிறுத்தி நிதானமாக விளங்கக்கூடிய அளவாக ரெண்டு அதிகாரங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பெத்வேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி உன் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட மிருகத்தின் கடைவாய் பற்கள், சிங்கத்தின் பற்கள் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது உன் திராட்சை தேடிய அழித்தது. என் அத்திமரத்தை உரிந்து அதன் பட்டியை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மை ஆயிற்று. தன் பாலி வயதின் புருஷனுக்காக ரெட்டெடுத்து இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அகற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குழிகளே, வெட்டப்படுங்கள். கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே, அலறுங்கள். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று. மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆசாரியர்களே, ரெட்டித்து புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரொட்டுடித்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம், ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ. விதியானது மண்கட்டிகளின் கீழ் மங்கி போயிட்டு பயிர் தீந்து போகிறதுனால் பண்டக சாலைகள் பாழாயி களஞ்சியங்கள் இடிந்து போயிட்டு மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் தேசம் சேதமாய் போயிட்டு. கத்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளின் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்களாயிருக்கிறார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாருமான நாள். விடியகால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலு எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்திரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகளின் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலைப் போலவும், செத்தைகளின் எரிகிற அக்கினி ஜுவாலையின் இறைச்சலைப் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தம்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல்களைப் போலவும், பர்வதங்களுடைய சிகரங்கள் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தந்தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாஷையிலே பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும். பலகணி வழியாய் திருடனைப் போலவும் உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? மறுபடியும் அந்த வசனங்களுக்குள்ள வரலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் அது ஒரு தொடர்ச்சியா அதை கோத்து வாசிச்சாதான் அதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு வர தமிழ் தெரியாதா, உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். நீங்க வாசிக்கிறத வச்சு நீங்களே இப்படி வாசிச்சீங்கன்னா நான் எங்க போவேன்? நான் நல்லா வீட்டில் சத்தமா படிக்க பழகிக்கொள்ளுங்க. நல்லா வாசிக்கிறீங்க, அருமையா, ரெண்டு பேரும் சிஸ்டர் அருமையா வாசிச்சீங்க. ஆனா எனக்கு தெரியும், இந்த புத்தகம்லாம் நம்ம அடிக்கடி வாசிக்காததுனால இந்த வசனங்கள் நமக்கு பழக்கப்படுவது கிடையாது. இதுதான் நம்முடைய பிரச்சனையே. வேதத்தில் அதிகமான பகுதிகளை நம்ம என்ன செய்தது கிடையாது, வாசித்தது கிடையாது. அதனால ஆண்டவரை குறித்து அதிகமாக நம்ம அறிஞ்சது கிடையாது. அதான் பழமொழி சும்மாவை சொன்னாங்க, கற்றதோ கையளவு, இன்னும் அது இன்னும் கல்லாததோ கடல் அளவா. கிறிஸ்தவர்களும் நம்ம இப்போ அப்படிதான் இருக்கிறோம். 30 வருஷமா கிறிஸ்தவர்களா இருந்து கூட ஒரு முறை கூட என்னத்தை வாசிச்சு கிடையாது. வேதத்தை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சது கிடையாது. அதனால தான் தத்தளிக்கிறோம். ஏன்னா வார்த்தைகள் புதுசு யாருக்குமே. எப்படிப்பட்ட தமிழ் படித்தவர்களுக்கும் இந்த வார்த்தைக்குள்ளே போகும்போது மழலும் குழலும் வார்த்தைகள் சிக்கி தவிப்பாங்க. ஏன்னா இது வந்து பழக்கப்படுகிற வார்த்தைகள் இல்லாதபடினால நீங்கள் வேதத்தை தொடர்ந்து படிக்கும்பொழுது இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், இப்போ படிக்கவே நம்ம தத்தளிச்சுன்னு சொன்னால் இதை புரியறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் நிறைய பேர் யோவேலுக்குள்ளே போகிறது கிடையாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சுத்தம் கொண்டிருக்கிறாரோ அதை இன்றைக்கு இந்த காலவழியில் நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் வராமேன்னு சொல்லுங்க, ஆமேன். அதனால் உங்கள் கவனத்தை எங்கேயும் அங்கேயும் சிதறடிக்க விடாதீங்க. உங்கள் மொபைல் ஃபோன் எல்லாம் சைலண்டில் போட்டுருங்க. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, காலை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணாதீங்க, மெசேஜஸ் ரிப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடினால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது யோவேலை குறித்து அதிகமான பின்னணி நமக்கு கிடையாது. ஆனால் இவருடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இவருடைய பெயரை பார்க்கும் பொழுது, இவருடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், யோவேல் ஏல் என்கிற பெயர் அவருடைய பெயரில் இருக்கிறது. எல் என்கிற வார்த்தை தேவனுடைய நாமத்துக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் வைத்திருக்கிற கூடிய ஒரு நாமத்திலே ஒன்றாக காணப்படுகிறது. பெத்தேல் பார்க்கிறோம், பெனியேல் பார்க்கிறோம், யோவேல் அதே போல இருக்கிறது. இதில் என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், யோவேலுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர யோவேல் தீர்க்கதரிசி குறித்து அவர் எங்கே வாழ்ந்தார் அவர் குறித்து அதிகமான பின்னணி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த செய்தியில தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு பேரழிவை குறித்த விவரங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேரழிவு என்ன என்கிறது நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் வாசித்த ஒரு வசனமும் நமக்கு புரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உணர்ச்சி வசையான சிந்தை தேவனை பற்றி வச்சிருக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், ஆமா இரக்கம் உள்ளவர் தான், ஆனால் அதே சமயத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இந்த ரெண்டு பக்கம் இருந்தா ஒரு நாணயத்திற்கே மதிப்பு. ஆனால் ஒரு பக்கத்தை மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் மேல இருக்க வேண்டிய விசுவாசம் நமக்கு இருப்பது கிடையாது. நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் கொடுப்பது கிடையாது. மனிதனுக்கு கணம் கொடுக்கிறோம், தேவனுக்கு கொடுப்பது கிடையாது. இந்த புத்தகம் முழுவதுமே முதல் ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வெட்டிக்கிளிகளை கொண்டு ஒரு வாதையை கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவனுடைய சேனைகள் வித்தியாசம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சேனை வித்தியாசம். அவருக்கு எதிர்த்து யாராலும் போராட முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து ஒருவனும் போராட முடியாது. ஆனால் நாம் பெருமையிலே வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இப்ப வெட்டி கிளிகள் வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ நமக்கு எந்த விதமான ஒரு எச்சரிக்கை உண்டாகுவது கிடையாது. ஏனென்றால் சுவிஸ் தேசத்திலும் சரி இலங்கை தேசத்திலும் சரி வெட்டி கிளிகள் என்று சொன்னால் நம்ம கண்ட அளவில் ஒரு சின்ன பூச்சி. ஆனால் நீங்கள் அரபு நாட்டில் போய் வெட்டிக்கிளியின் சேனை வருகிறதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் பயப்படுவான். ஏன்னா அவன்களுடைய தேசத்தில் வெட்டிக்கிளி சேனையை போல வந்து இருக்கிற எல்லா பயிர்களையும் ஒரே நாளில் அழித்து போடக்கூடியதா இருக்கிறது. எனவே இன்னைக்கு வெட்டிக்கிளிகளை குறித்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டா இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த புத்தகத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு. எனவே வெட்டிக்கிளிகளை குறித்து சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சேனை இந்தியா தேசத்தில் 1863 மே மாதம் 27 இந்த மாதம் 27 இந்த மே மாதம் 27 1863 கோஹாத் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை நோக்கி இந்த வெட்டிக்கிளின் சேனை வந்து அழித்து போட்டது. இன்னைக்கு அந்த கோஹாத் என்கிற பட்டணம் பாகிஸ்தானோட சேர்ந்த ஒரு பட்டணமாக இருக்கிற அப்படின்னால் இனி அந்த கோஹாத் இந்தியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு ஊராக இல்லாமல் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அது இந்தியாவோட கலக்கப்பட்டிருந்தது. 1869 இங்கிலாந்து தேசத்திலே இந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேதத்திலே ஆண்டவர் எதையும் சும்மா எழுதி வைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக. தனிப்பட்ட ரீதியில் நம்ம வெட்டிக்கிளியை பார்க்கறனால நமக்கு பயம் கிடையாது. ஓடி போய் பிடிச்சிக்கிறோம், எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறோம். எங்கள் சபையில் ஒரு குட்டி பையன் இருக்கிறார், அவர் பேர் ஷான். அவருக்கு இந்த வெட்டிக்கிளியை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும். அவர் பிடிச்சி என்ன செய்வார்னா காலை உடச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு வர அந்த வெட்டிக்கிளியை வச்சு. நானும் வெட்டிக்கிளி பார்த்தா கொஞ்சம் தூரம் ஒதுங்கி தான் நிற்பேன், என் மனைவியை கூப்பிடுவேன் கொஞ்சம் உதவிக்கு. ஆனால் அவருக்கு வெட்டிக்கிளின்னு அவ்வளோ பிரியம் போல தருது. ஆனால் நம்ம தனிமையில் இந்த வெட்டிக்கிளியை சின்ன ஒரு பூச்சாக நம்ம பார்க்குற அப்படின்னால அதோடைய பராக்கிரமம் நமக்கு புரிவது கிடையாது. இந்த வெட்டிக்கிளியை ஆண்டவர் என்னவா பயன்படுத்துகிறாரு, சேனையாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய சேனை இருக்கு பாருங்களேன், அதை நம்முடைய சிந்தையினால சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சேனைகள் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால தான் சகரியாவை தீர்க்கதரிசின் புத்தகத்தில் அவருடைய நாமம் என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் என்கிறதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசின் புத்தகத்தின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனமான ஒரு தேசமாக இருந்தார்கள், அவர்களுக்கு என்று ஒரு சேனையே இல்லாமல் இருந்தது. எனவே தேவன் அவர்களுக்கு சேனையாய் மாறிவிட்டார். நீ தகப்பன் இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு தகப்பனாய் இருப்பார். நீ ஒருவேளை உன் வாழ்க்கை அனாதி ஆண்டவர் இந்த வெட்டிக்கிளிகளை குறித்து சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவைகள் எல்லாமே சரித்திர ரீதியான உண்மைகள். நீங்கள் போய் வீட்டிலே சரித்திரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விஞ்ஞான ரீதியாக இந்த காரியங்கள் உண்மையா என்று நீங்களும் அறிந்து கொள்ளலாம். வெட்டிக்கிளிகள் எந்த விதமான வியாதியும் பரவி செல்கிறது கிடையாது, வியாதியை சுமந்து செல்வதும் கிடையாது. இரண்டாவது, வெட்டி கிளிகள் எந்த மனிதனையும் தாக்குவது கிடையாது. வெட்டி கிளிகள் எந்த மனிதனையும் கடிப்பதும் கிடையாது. அப்ப ஏன் வெட்டி கிளியை பார்த்தா மனுஷன் பயப்படணும்? ஏன் வெட்டி கிளியை பார்த்து யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் காலத்தில் பயந்தார்கள்? அரபு நாட்டில் வாழுகிற மக்கள் இந்த வெட்டி கிளிக்கு 10 விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் எழுத முடியுமா தெரியாது, நான் வேகமாக போனேன். ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ வாசித்ததில் நேரம் ஓடிட்டனால நான் இது கொஞ்சம் இத்தனை வசனங்களுக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு போதிய நேரம் இருக்கும். நான் வேகமாக படிக்கிறேன். நீங்கள் எழுதி கொள்ள முடிஞ்சால் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இதில் போட முடிஞ்சால் அவங்க போடுறாங்க. நான் நோட்ஸ் ஏற்கனவே அனுப்பி கொடுத்துட்டேன். முடிஞ்சாலும் நான் கடைசி நேரம் தான் அனுப்பினேன். ஸோ நிமிஷம் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதற்காக காத்திருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாருக்கும் பிரயோஜனப்பட்ட நலமாக இருக்கும். அரபு தேசத்தில் வாழுகிறவர்கள் வெட்டி கிளியை குறித்து கொடுக்கிற விவரங்கள் இதுதான். அது குதிரையின் முகம் உடையது, ஏனையின் கண்கள் உடையது, எருதின் கழுத்து உடையது, மான்களின் கொம்பு உடையது, சிங்கத்தின் நெஞ்சு உடையது, தேலின் வயிறு உடையது, கழுகின் சிறகுகள் உடையது, ஒட்டகத்தின் தொடை உடையது. ஆஸ்ட்ரிச்க்கு என்ன சொல்வாங்க? ஆஸ்ட்ரிச் தீக்கோழியா? தீக்கோழியின் கால்கள் உடையது, சர்பத்தின் வால் உடையது. எதுக்கு? ஒரு வெட்டி கிளிக்கு அரபு நாட்டின் மனுஷர்கள் கொடுக்கிற விளக்கம் இது. ஏன் வெட்டி கிளி வருகிறதை குறித்து நாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், அவைகள் தனிமைத்துவத்தை கண்டு பயப்படுவதை பார்க்கலும், அவைகள் வருகிற சேனையாய் வருகிறது குறித்து இருக்கிற பயம் மாத்திரம்தான். இந்த வெட்டி கிளிகள் எப்படி பரவுகிறது என்கிறதை குறித்து நான் உங்களுக்கு, அவைகளை குறித்த ஒரு சின்ன உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மணல் இருக்கிற இடத்துல ஒரு அடிக்கு ஒரு அடி சதுரத்திற்குள்ளாக 5000 வெட்டி கிளி முட்டைகள் இருக்கக்கூடும் என்று சொல்லி அங்கே அந்த வெட்டி கிளி பரவுகிறதை கண்காணிக்கிறவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு எண்ணிக்கை. இந்த முசுகட்ட பூச்சிகள் ஒரு ஏறத்தால 15 மைல் தூரம் வரையிலுமா இருக்கிற அந்த ஒரு நிலப்பரப்பில், 10 அடிக்கு 10 அடி இருக்கிற நிலத்துக்குள்ள 10,000 முசுகட்டு பூச்சிகள் ஒரு நேரத்தில் இருக்கும் என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்கிறது. ஒரு தலைமுறையில் ஒரு வெட்டுக்கிளி வாழ்வு நாள் முழுவதும் 100 வெட்டுக்கிளியை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை உடையது. அப்படி என்றால் 100 மடங்கு அவைகள் பெருகும். ஒரு வெட்டுக்கிளி வாழ்கிற நாட்களிலே, அதாவது வெட்டுக்கிளி சேனையாக வரும்பொழுது, குறைஞ்சபட்சம் 1,000 கோடி வெட்டுக்கிளிகள் ஒன்றாகத்தான் சேனையாய் வருமா? அவைகள் ஜீவ நாட்களிலே 2,000 மைல் தூரம் பிரயாணப்படுகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த 1,000 கோடி வெட்டுக்கிளிகள் சேர்ந்தால் 80 டன் இடை உள்ள மரக்கறிகளை அவர்களால் ஒரு நாளில் சாப்பிட முடியும். அப்படி என்று சொன்னால் குயின் மேரி என்று சொல்லக்கூடிய கப்பல் அளவுக்கு, இடை அளவுக்கு ஒரு நாள் சாப்பாடு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. 1 மில்லியன் ஜனங்கள் ஒரு வருஷத்தின் சாப்பாட்டை ஒரே நாள் வெட்டிக்கிளி கடந்து போனால் இழந்துருவார்கள். எத்தனை ஜனங்கள்? 10 லட்சம் ஜனங்கள் அவர்களுடைய ஒரு வருஷ சாப்பாடை ஒரு நாள் வெட்டிக்கிளி கடந்து போனாவே இழந்துருவாங்க. இப்போ கதைகளை கொஞ்சம் புரியுதுங்களா? வெட்டி கிளிகளை குறித்து இந்த விவரம் புரியாமல் நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துக்குள்ளே போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே வழங்காது. என்ன வெட்டி கிளி முசுகட்ட பூச்சி, நம்ம பார்க்குறோமே தோட்டத்தில் அந்த வெட்டி கிளி தானே, அதை பற்றி என்ன பெருசாக இப்போ பெருசாக நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இவர்கள் தனிமையாக வருவதல்ல, தேவன் கட்டளை கொடுக்கும் பொழுது இவைகள் சேனையாக வருகிறார்கள். பிரச்சனை என்னன்னா, ஒரு பூச்சியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, இந்த மனுஷன்தான் என்ன செய்யறது கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் உன் சூழ்நிலையிலே அநேக நேரத்தில் அசைக்கிறாரு. இந்த யோனாவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், நினைவுக்கு போகாமல் தர்சிஷுக்கு போனார். அந்த கப்பலில் டிக்கெட் வாங்கி தான் ஏறினாரு. ஆனால் போய் அந்த கப்பலின் அடித்தட்டத்தில் அவர் படுத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த சமுத்திரத்துக்கு கட்டளை கொடுத்தார். அவனுடைய பிரயாணத்தில் ஒரு கலக்கம், ஒரு ஆட்டம் ஏற்பட்டது. எனக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியாமல், தேவனுடைய நடத்துகிற வழியை நீ விட்டுவிட்டு உன் சொந்த பாதையில் நீ எப்பொழுது போகிறாயோ, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உன் ஜீவனை எடுக்காமல் உன் கப்பலை ஆட்டுவார், உன்னுடைய சமுத்திரத்துக்குள்ளே அலையை கொண்டு வருவார். அந்த அலையை உன் கப்பல் ஆடுகிற சூழ்நிலையை கண்டு நீ மனம் திரும்பி அவரிடத்துல ஓடி வருவாய் என்று சொன்னால், உனக்கு மனமிறங்கி மறுவாழ்வு தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பாவத்தை அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டால், ஒரு யோனாமை நிமித்தம் அந்த படகில் இருந்த அத்தனை பேருடைய உயிருக்கும் ஆபத்து உண்டாயிருந்தது. எத்தனை வீட்டின் தலைவன் நிமித்தம் முழு வீட்டுக்கு இன்றைக்கு ஆபத்து உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பொறுப்பை எடுக்காததுனால மனைவி பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு கர்த்தருடைய வழியில பிள்ளைகள் நடக்க கூடாதபடி தேவனுக்கு இந்த புருஷன் பயம் பயப்படாமல் வாழுகிறபடினால் எத்தனை குடும்பங்கள் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. ஏன்? நாம் தலைவர்களாக நம்முடைய பொறுப்பை எடுக்காததுனால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இடைப்படுவாராக. தேவன் நம்மோட கூட இந்த வார்த்தைகளின் மூலியமாக பேசுவாராக. ஏசையா தீர்க்கத யோவேல் தீர்க்கதரிசியின் மீது இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவலையில சூரிக் பட்டணத்தில் இருக்கிற ஓய்கோ சபையின் மீது ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுடைய இருதயங்களுக்குள்ள உங்களுடைய சிந்தைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுத்து நாம் கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய தேவ ஜனங்களாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப யோவேல் தீர்க்கதரிசி இந்த வெட்டி கிளைகளை குறித்து சொல்லும் பொழுது அவர் இவைகளை சிங்கத்திற்கு ஒப்பாக பேசுகிறார். வாசிக்க கேட்போம் 6வது வசனத்துல, எண்ண முடியாத ஒரு பலத்த ஜாதி வருகிறது. பாருங்க அவர் என்ன சொல்கிறார், இதை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பற்கள் சிங்கத்தின் பற்களாய் இருக்கிறது என்று சொல்கிறார். குதிரைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அவைகள் சேனையாக வரும் பொழுது, அதாவது ஒரு காய்ந்து போயிருக்கிற ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் அது எரியும் போது எப்படி பட்ட பட்ட பட்ட பட்ட சவுண்ட் கேட்குதோ, அவைகள் சேனைகளாக வரும் பொழுது அந்த சத்தம் ஒரு எரிஞ்சு, அதாவது ஏதோ எரிந்து கொண்டிருக்கிறதை போல ஒரு சத்தம் கேட்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் பறந்து வரும் பொழுது ஒன்றோட ஒன்று என்ன செய்வது கிடையாதான், மோதி கொள்வது கிடையாதான். அதனால தான் சேனன் கூப்பிட்றார் ஆண்டவர். ஏன்னா ஒரு சேனன்னா ஒழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு மனுஷராகி நமக்கு ஒழுக்கம் இல்லை. பூச்சிக்கள் அதான் சொன்னார், எறும்பிடுதில் போய் கற்றுக்கொள். இந்த ஸ்விஸ்ஸில் கற்றுக்கிட்டாங்க. அதான் வெயில் காலம் வந்த உடனே புல்லை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான், வெட்டி மிஷினுக்குள்ளே போட்டு நம்ம அவனை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவன் திட்டுறான். ஆனால் குளிர்காலத்தில் அவன் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அவன் எங்கே பாடத்தை கற்றுக்கிட்டான், எறும்பிடத்தில் கற்றுக்கிட்டான். இந்த தேசமானது சத்திய வசனத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த தேசத்தில் சேமமும் செழிப்பும் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த தேசம் கர்த்தரை மறந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளே செத்து கடந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தேசம் எப்படி இங்கே உயிர்ப்பிக்கப்பட முடியும்? உங்களையே தட்டி எழுப்பிட்டு இருக்கிறதே ஒரு ஊழியக்காரனுடைய வேலையாக இருக்கும்னு சொன்னால், இருக்கிற லீடர்ஸ் உங்களையே தட்டி ஏங்க வரல போன வாரம், ஏங்க இந்த வாரம் வரல பிரதர் சிஸ்டர்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் இன்னும் கோபித்து கொண்டு சின்ன பிள்ளைதனமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எப்படி நம்மை கொண்டு ஆண்டு இந்த தேசத்தை தட்டி எழுப்ப போகிறார்? என்றைக்கு நாம் இந்த சுவிஸ் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறோம், நம்மளுடைய விசுவாசம் கட்டப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. இன்றைக்கு காலையில் ஒரு சுவிஸ் கூட்டம் இங்கே வருது, நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க விரும்புகிறோம், நீங்கள் எப்படி தேவனை நேசிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்னு ஒரு சுவிஸ் கூட்டம் வந்திருந்தாங்கன்னா உங்களுடைய துதி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் இருந்துச்சா? ஆனால் அவர்களை பார்க்கல மேலானவர் உங்கள் நடுவில் இந்த காலவலையில் இருந்தார் என்று நீங்கள் மறந்து போய்விட்டீர்களே. என்னமோ யாருக்கோ என்ன தான தர்மம் பண்ற மாதிரி இல்லையா உட்காந்து ஆராதிக்கிறோம் நாங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆமேன். பக்கத்துடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார்னு சொல்லுங்க. என்னாச்சுங்க பாஸ்டர், ஒன்றும் ஆகலை. வசனத்தை உங்களுக்கு சொல்லணும், வசனத்தின்படி நம்ம வந்துடணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு யார் மேலே தனிப்பட்ட ரீதியிலே இங்கேயும் சரி எந்த சபைகள்லையும் தனிப்பட்ட கோபமும் எனக்கு கிடையாது. உங்கள் மேலே கோபிச்சு கொண்டு நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ஆனால் என்னுடைய பாரம் என்ன என்று சொன்னால், நாம் எல்லாரும் சத்திய வசனத்திற்குள்ளே வந்துவிட்டு சத்திய வசனத்துக்கு ஊழாக ஆண்டவரை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மாறும். நம் வாழ்வு மாறினால் நம்ம குடும்பம் மாறும், நம்ம குடும்பம் மாறினால் சபை மாறும், சபை மாறினால் தேசம் மாறும். அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளிகள் ஒரு சேனையாக வரும் பொழுது நான்கு விதமான அழிவுகள், நான்கு காரியங்களை அது செய்கிறது. முதலாவது, மர செடி கொடிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிறது. ஏழாம் வசனத்தை வாசிங்க. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரிந்து அதன் பட்டியை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மை ஆயிற்று. புரிஞ்சுங்களா? மரத்தின் பட்டையை உரிச்சிங்கனாதான் மரம் என்ன கலர்ல வரும்? வெள்ளை கலர்ல ஆகும். நீங்க பாக்குறீங்க எல்லாம் பச்சை பசுமையா இருக்கு. இந்த விண்டர் முடிச்ச உடனே நமக்கு சந்தோஷம் என்னன்னா எல்லாம் பச்சை பசுமையா இருக்கு. மே மாதம் 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் பூத்தொட்டிகளை எங்க கொண்டு வரோம், வெளியே கொண்டு வரோம், புது புது மரங்களை நடுகிறோம். அக்கியால போனீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்னதான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, பூக்கண்டுகளையும் செடிகளையும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பச்சை பசுமை இன்னும் 2-3 மாசம் தான் பார்க்க போறோம். அந்த 3 மாசத்துல 4 மாசத்துல ஆகலும் நல்லா எங்க வீட்டை சுத்திலும் பச்சை பசுமையா புல்லுக்களும் புல்லுகளும் பூக்களும் எல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி எல்லா விதமான பிரயாசங்களும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த வெட்டுக்கிளியான சேனை வரும் என்று சொன்னால், ஒரு சனப்பொழுதிலே, ஒரு நாளிலே உங்கள் வீட்டுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கிற பச்சை பசுமையா இருக்கிற அத்தனையும் உரித்து போட்டு, மரத்தின் பட்டையை உரித்து போட்டு வெள்ளையா நிற்கும். ஸ்னோ வந்த மாதிரி இருக்கும். ஆனால் மரத்து மரம் தான் கொட்டின மாதிரி இருக்கும் சுனோ, பூமியில் அல்ல. எல்லாரும் ஒரு வெட்டிக்கிளியின் சேனை செய்யக்கூடிய காரியம் இதுதான். என்னத்தை அழிச்சு போடும்? எல்லா செடிகள், திராட்சை செடிகள், எல்லா மரங்களையும் பட்டைகளையும் உரித்து போட்டுட்டு. ரெண்டாவது, இந்த வெட்டிக்கிளிகள் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? மிருக ஜீவியத்தை அது பாதிக்கும். புல் இல்லைன்னா மாடு எப்படி வாழும்? புல் இல்லைன்னா ஆடு எப்படி வாழும்? இலைகள் இல்லைன்னா மற்ற மிருகங்கள் என்னத்தை சாப்பிடும்? அப்ப மாடு, ஆடு, மாடுகள் வாசிங்க. நேரம் ஓடுகிறபடினால நான் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. 17ஆம் வசனத்தை வாசிங்க. மண் கட்டிகளின் கீழ் மங்கி போயிட்டு. ஆமா, எல்லாம் உள்ள மங்கி போயிடுச்சு, மழை கிடையாது. ஏன்னா மரச்செடிகள், மரங்கள் இல்லைன்றா என்ன வராது? மழை வராது. அப்ப விலை உள்ள இருக்கிற விதையெல்லாம் அது கட்டி போய் கிடக்கிறது. பயிர் தீந்து போனதினால் பண்டக சாலைகள் பாழாகி. பயிர் எல்லாத்தையும் எது சாப்பிட்டுருச்சு? வெட்டிக்கிளிகள் சாப்பிட்டாச்சு. தீந்து போனதினால் பண்டக சாலைகள் பாழாகி. பண்டக சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. களஞ்சியங்கள் இடிந்து போயின. ஏன்னா அதுக்குள்ள யாரும் ஒன்ன வைக்கிறாங்கல்ல, காலியா விரிச்சோடி கிடக்கிறது. அடுத்து, மிருகங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவைகள் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. என்ன செய்கிறது? கலங்குகிறது. எப்பயாவது மிருகம் கலங்கி இருக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? தேவனுடைய சேனை வந்தா நீ நானும் மட்டும் கலங்க மாட்டோம், மிருகம் கூட கலங்கும், நம்ம நாய் கூட கலங்கும், நம்ம பூனை, நம்மளுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கலங்கும். நமக்கும் உதவி கிடையாது, அவைகளுக்கும். ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம், எங்க கேட்டாலும் சத்தம். அங்க மாடு கத்துது, இங்க குழந்தை கத்துது, அங்க மனுஷன் கத்துறான், எல்லாருக்கும் பசி, யாருக்கும் ஒன்றுமே கிடையாது. இன்னாங்க நடந்துச்சு, வெட்டிக்கிளியின் சேனை வந்துச்சுங்க, மொத்தத்தையும் வாரிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஐயா, தானியம் இல்லையா? மொத்தம் காலி, திராட்சரசம் எதுவுமே இல்லைங்க. மூன்றாவது, மனிதன் பாதிக்கப்படுகிறான். ஏன்னா மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஆகாரமும் என்ன செஞ்சிருச்சு? வெட்டிக்கிளி பட்சித்து போட்டது. நான்காவது, தேவனுடைய ஆலயம் பாதிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கைகள், திராட்சரசத்தை கொண்டு வர வேண்டும், தானியங்களை கொண்டு வர வேண்டும், இது எதுவுமே தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வருவது கிடையாது. நாம் வறட்சிக்குள் கடந்து போகும் பொழுது சபையும் வறட்சிக்குள் கடந்து போகிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது சபை ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நம்ம முன்னேறி செல்ல முடியும். பல காரியங்களை அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் தேவனை மறந்து வாழ்கிறபடினால் தேவனுடைய கோபத்திற்குள்ளாக ஆளாக்கப்படும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்கள் நம்மை விட்டு பறிக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இருக்காது. சபை பாதிக்கப்படும். சபை பாதித்தால் ஆசாரியன் பாதிக்கப்படுகிறார். வாசிக்க கேட்போமா, அதே முதலாவது அதிகாரம் இங்கே அங்கேயும் எடுத்து போடுறேன், ஆனால் நான் குறிப்புகளை கொடுக்குறபடினால இது உங்களுக்கு தெளிவு உண்டாக்கும் நான் நம்புகிறேன். வாசிங்க 14-13 வசனத்திலிருந்து. ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள், புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டது, ஏன் நிறுத்தப்பட்டது? எல்லாம் எது சாப்பிட்டுருச்சு? 9 வசனம் வாசிங்க. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. பாருங்க, போஜன பலியும் போயிடுச்சு, பான பலியும் போயிடுச்சு, அழைத்து விட்டு அற்று போயினே. அடுத்து கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பாருங்க, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்காத பட்சத்துல பாதிப்பு யார வரைக்கும் போயிடுகிறது? ஆசாரியர் அழுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மந்தை ஒழுங்காக இல்லாதது நிமித்தமாய்தான். ஒரு மந்தைக்காக தான் மேய்ப்பர் கண்ணீர் வடிக்கிறார், மந்தைக்காக தான் இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஐயோ, எங்களுடைய பாஸ்டருக்கு வயசு போகிறது என்று நினைக்கிறோமே, ஆவிக்குரிய வளர்ந்த வாழ்க்கையில வளர்ந்தோமா என்று நினைக்கிறோமா? நமக்கும் வயசு போய்கொண்டு தானே இருக்குது. நேற்று இருந்த வயசில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையே? எல்லாருக்கும் வயசு போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இத்தனை வருஷங்கள் நம்ம தேவனோட நடந்து கொண்டிருக்கிறோமே, அந்த வளர்ச்சி எங்கே? அந்த முதிர்ச்சி எங்கே? நீ பாதிக்கப்படுவாய் என்று சொன்னால் சபை பாதிக்கப்படும், சபை பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஆசாரியர்களும். தேவன் உங்களோட இடைப்படட்டும், ஆண்டவர் உங்களோட இந்த காலவெளியில பேசட்டும். தட்டி தடவுற வார்த்தைகள் அநேகம் இருக்குங்க. நானும் உங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சமாதானமா உங்களோட கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாம். நான் பாரத்தோடு இந்த தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன், பாரத்தோடு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். தேவ சமூகத்தில் உங்களுக்காக கண்ணீர் வடித்தவனாதான் இந்த காலவெளியில் உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய வாழ்வில் தேவன் ஒரு அசைவை கொண்டு வர வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள் அந்த பாரம் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தை தேடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்குள் ஒரு அசைவை கொண்டு வாருங்க, எங்களுடைய குடும்பத்தில் தாக்குதல் நிமித்தமாக அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். நான் 9 வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்க. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள், துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று, வயல்கள் பாழாயிற்று. பூமி துக்கம் கொண்டாடுகிறது, பூமி என்ன கொண்டாடுகிறது? துக்கம் கொண்டாடுகிறது, துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. புது திராட்சை திராட்சரசம் வற்றி போயிற்று, போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், வெட்கப்படுங்கள். கோதுமை வாட்கோதுமையும் இல்லாம போயிற்று, போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது. மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று, போயிடுச்சு. ஆசாரியர்களே, எதற்காக போதுங்க, எதற்காக நம்ம தேவனை தேடி, எதற்காக இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன சத்தம் உண்டாயிருக்கும்? இங்க என்ன உண்டாயிருக்குது? சந்தோஷம். சில சமயத்துல சிலதை இழந்தாதான் நமக்கு மதிப்பு தெரியணுமா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார்? இல்லாததை குறிச்சு தான் நமக்கு அழுதுகிட்டு இருக்கிறோம். இருக்கிறதை குறித்து நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? இம்மட்டும் நடத்தினீங்களா ஆண்டவரே? குப்பையில கிடந்த என்னை தூக்கி நிறுத்தினீங்களா ஆண்டவரே? ஒன்றுமில்லாத எனக்கு வாழ்வு கொடுத்தீங்களா ஆண்டவரே? உம்முடைய இரக்கத்தை நினைச்சு நான் பாடுகிறேன், உம்முடைய கிருபைகளை நினைத்து நான் துதிக்கிறேன் என்று கண்ணீரோடு அவரை துதிக்கிற ஆராதனை துதியின் சத்தம் நம் நாவிகளே இன்றைக்கு இருக்கின்றதா? இல்லாததை குறித்த கவலைதான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை அவருடைய வசனத்தின் மூலியமாக மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் சபையாக சேர்ந்து யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய தேவன் யார் என்றதை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதான் சொன்னால் என் ஜனங்கள் அறியாமையினால தான் என்ன செய்யறாங்க, சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. அழிவு என்கிறது அறிவு இல்லாமையினால வருகிறது. அதாவது இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் ஊடாக அவரை பார்க்கும்படி உங்களுடைய கண்களை திறந்து வைக்க விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். இது நிமித்தமாக என்ன நடந்தது தேவனுடைய ஆலயத்தில்? தேவனுடைய ஆசாரியர்களுக்கு ஆகாரம் இல்லை. இரண்டாவது அழுகை. தேவனுடைய வீடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தேவனுடைய வீடு, துதியின் சத்தம் இருக்க வேண்டிய தேவனுடைய வீட்டில் என்ன சத்தம் இருக்கிறது? அழுகையின் சத்தம் இருக்கிறது. நீதிமான்களுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமான்கள் ஆராதிக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த நீதிமான்களுடைய தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்திலேயே துக்கம் வருவதற்கு நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய தேவனை மறந்து வாழ்கிற வாழ்க்கை கொண்டு வரக்கூடிய சாத்திய பூர்வங்கள் இருக்கிறபடினால் தான் கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலியமாக இந்த காலவளையில ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாதை ஒரு அதிசயம்தான். ஏன் என்று சொன்னால் தேவன் இந்த வாதையை வரப்பண்ணினார். எல்லாம் வெட்டிக்கிளின் வாதையும் கர்த்தர் வரப்பண்ணினது அல்ல, ஆனால் இந்த குறிப்பிட்ட வெட்டிக்கிளின் வாதையை கர்த்தர் வரப்பண்ணினார். எல்லா சுனாமிகளும் கர்த்தர் அனுமதித்ததாக இருந்திருக்க கூடும் என்று நான் சொல்ல முடியாது, ஆனால் சில சுனாமிகளை கர்த்தர் எச்சரித்தார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது 2004 இல்லைங்களா, சுனாமி வந்தது. இந்தியா, இலங்கை, உலகத்தின் பல ஆசியா நாட்டின் பல தேசங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த சுனாமி உடைய ரிலீஃப் ஒர்க், நானும் என் மனைவியும் எங்க ஊர்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியாததுனால நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மைத்துனருமாக சேர்ந்து எங்களுக்கு சில ஊழியர்கள் கொடுத்த சில பணத்தை கொண்டு போய் அந்த ஜனங்கள் நடுவில் எதியாக அவர்களுக்கு செய்யணும் என்று சொல்லி ஒரு வாரம் அங்கே நாங்கள் நாகப்பட்டினத்தினை வேளாங்கண்ணியிலும் தங்கியிருந்து அந்த ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு அரிசியும் அவர்களுடைய உடைமைகளை வைப்பதற்கு ஒரு சூட்கேஸை வேண்டி ஒரு கம்பெனியில் ஒரு கம்யான் முழுக்க சூட்கேஸை வேண்டி அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியான சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய அனுமதித்த பேரழிவை குறித்து நான் கண்டு பிரமித்தேன். ஒரு தேவ பயம் எனக்கு உண்டாயிருந்தது. அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் போட்டு காண்பித்த ஒரு டிவிடியில் பார்க்கும் பொழுது அந்த 25ஆம் தேதியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் அன்னைக்கு நடந்த 2004 கிறிஸ்மஸ் அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 2003ஆம் தேதி டிசம்பர் மாலை கூட்டத்தில் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் இந்த பட்டணத்துக்கு ஒரு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது, மனம் திரும்புகள் என்கிற சத்தத்தை அந்த வீடியோவில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பின்னாடி டேட்டை பார்க்குறேன், அந்த பேனரில் பூட்டியிருக்கிறாங்க டேட்டு 25 டிசம்பர் 2003. தேவன் செய்கிற காரியத்தை எச்சரிக்காமல் செய்யவே மாட்டார். அதான் ஆண்டவர் எப்பவுமே எச்சரிக்கிறார், நடக்கும் என்று சொல்லுவார். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு அதான் அப்படி செஞ்சிட மாட்டார் பாருங்கோ, அவர் ரொம்ப நல்லவர் பாருங்கோ, பாஸ்டர் அவர் இறக்கம் உள்ளவர் பாருங்கோ, பாஸ்டர் அப்படி செய்ய மாட்டார் பாருங்கோ, பாஸ்டர் செஞ்சிட்டார்னா பாருங்கோ, இருந்தா சரி இருக்கிற இடத்துலயும் பிரச்சனைடா. ஒரு காலமும் நம்முடைய ஆண்டவரை குறைவா எண்ணி விட வேண்டாம். அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், தயாபரர், நீதிபரர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனாக இருந்தாலும் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். யோவேல் சொல்லுகிறதை இங்கே பார்க்கும்பொழுது யோவேல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தேவன் இந்த பூச்சி உலகத்தை கூட என்ன செய்ய முடியும், அவருடைய சேனையாக பயன்படுத்தும். நமக்கு புரிஞ்சதெல்லாம் சேனைனா ஆட்கள், டேங்கு, கன்னு, புல்லட்டு, இதுதான் நம்மளால சிந்திக்க முடியும். ஆனால் தேவனுடைய சிந்தை நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட சிந்தை. யார் நினைக்க முடியும் வெட்டிக்கிளியை ஒரு சேனையை பயன்படுத்த, வேற எந்த தேசமாகிலும் வெட்டிக்கிளியை சேனையை பயன்படுத்த முடியுமா? எல்லா நவீனங்களை வைத்து வெட்டிக்கிளியை ஒரு சேனையை பயன்படுத்த ஒரு தேசத்தினால முடியுமா, இல்ல சிங்கங்களை ஒரு சேனையாக பயன்படுத்த முடியுமா? எந்த தேசத்தினாலையும் இயற்கையையும் இந்த பூச்சி உலகத்தை ஒரு சேனையாக பயன்படுத்த எந்த மனிதனால முடியாது. அவர் தான் இந்த பூமியை உண்டாக்கினார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த சேனையை அனுப்புகிறார். எதிர்பாராத வருமா, சவால்கள் வருதா? ஐயோ ஆண்டவர் ஏன் எனக்கு உபத்திரம் என்று சொல்லி அழுவதை விட்டு விட்டு இந்த உபத்திரத்தின் மூலியமா எனக்கு என்ன நீர் கற்றுக் கொடுக்கிறீர்? அது எனக்கு காண்பீங்க ஆண்டவரை, நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா யோனா தண்ணிக்குள்ள போற வரைக்கும் என்ன அடங்கல? கப்பல் ஆடுவது அடங்கலை. யோனா தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே நிம்மதி வந்துச்சு. யோனா ஒத்துக்கொண்டார், ஆ நான் தான் ஆண்டுடைய சத்தத்து கீழ் படியாமல் போயிட்டு என்ன தூக்கி தண்ணியில் போட்டுங்க, சரியா போடு, எப்படியே அவனை தூக்கி போட முடியும், தூக்கி போடுங்க இல்லாட்டி நீங்களாம் செத்து போடுவீங்க. ஆனால் யோனா தன்னை தாழ்த்தி கொண்டு குற்றத்தை உணர்ந்து அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்து, அங்கே தான் ஒரு தேவ மனுஷனுடைய அழகை பார்க்கிறோம். அது ஆண்டவர் சொல்கிறார் அடையாளத்தை ஜனங்கள் கேட்கும்போது. நினைவே பட்டணத்தை தான் உங்களை நியாயத்திற்கு என்ன செய்வன்றார் ஆண்டவர், கொண்டு வருவேன். ஏன் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன செய்தாங்களாம், மனம் திரும்பினாங்களாம். யோனா போய் சொல்றாரு, நான் மீனின் வயிற்றுல செத்து கிடந்தேன், என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று யோனா சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற யோனா அப்படியே உயிரோட தான் உள்ள விழுந்தாரு, மீன் வந்து உயிரோட அவர் கவி கொண்டு போனதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் வேதத்தை படிக்கும்போது, யோனாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்கும்போது அப்படி எந்த கதையும் எனக்கு தெரியல. அதை படிக்கும்போது ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறது, யோனாவை தூக்கி போட்ட மாத்திரத்தில் அந்த மெடிட்டேரியன் சி, அந்த அந்த மேற்கு கிழக்கின் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெடிட்டேரியன் சி கீழே போய் சேர்வதற்கு 1.47 நிமிஷங்கள் எடுக்கிறது. அந்த 1.47 நிமிஷங்களுக்குள்ள ஒரு மனிதன் உயிர் நிச்சயமாக போயிடும். அவன் உயிர் இழந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் கடல் பாசைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பூமியின் வாசல்கள் என் மீது வந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அங்க போய் அவர் செத்து கிடக்கிறார், மூச்சு கிடையாது, மீன் வந்து பாக்குது, செத்த மனுஷனை ஆண்டவர் விழுங்கு சொல்லியிருக்கிறாரே, விழுங்குவோம் என்று செத்த மனுஷனை தான் போய் என்ன செய்து மீன் விழுங்குது. 3 இரவு 3 பகல் யோனா மீனின் வயிற்றில் செத்த மனிதனாக தான் இருக்கிறார். 3 நாள் ஆண்டவர் மீனின் வயிற்றுக்குள்ள யோனாவை உயிரோடு எழுப்புகிறார். அந்த உயிரோடு எழும்பினதற்கு பிற்பாடு ஜபித்த ஜபம் தான் யோனாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிற ஜபம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இயேசு சொன்னார், எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல் மனுஷகுமாரன் பூமியின் கடையாந்திரங்களிலே இருப்பார் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசு என்ன உயிரோடு இருந்தாரா? இல்லையே, அவருடைய சரீரம் இங்கே தானே இருந்துச்சு. ஆத்மா அவரை விட்டு பிரிந்து போனது, ஆத்மா தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது, ஆனால் சரீரம் இங்கே தான் இருந்தது. அதே போல தான் யோனா எழுதுகிறார், என்னுடைய ஆத்மா என்னை விட்டு பிரிந்தது. அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்டுத்தான் இனவே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அவர் கக்கினது மீன் எங்க கக்கினது? நினைவே பட்டணத்தில் கக்கல, மெடிட்டேரியன் சி அங்கதான் கக்கினது. அங்கிருந்து 25 மைல் ஏறத்தாழ 48-45 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நினைவே பட்டணம். ஒரு நினைவே பட்டணத்தாரும் இவங்க பார்க்கவே இல்லை. இந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா வந்தது. போய் சொல்றார் யோனா, நான் மீனின் வயிற்றிலிருந்து கக்கப்பட்டேன், அங்க செத்து கிடந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தி சொல்ல முடியாது, என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த நினைவே பட்டணத்தார் சரித்திரத்தின் பூர்வமாக பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு மீனை தான் ஒரு குளத்தில் தெய்வமாக கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். சில நாட்களாக அந்த மீன் காணாமல் போய்விட்டது. சரித்திரம் சொல்கிறது மீனை என்ன கக்கி போட்டதுன்னு சொன்னவன தெய்வம் தான் இவர் என்ன செய்திருக்கிறது, கக்கிட்டது என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள். இயேசு சொல்கிறார், மாயமால சந்ததியே, நான் உயிர்த்தெழுகிறதை உன் கண்ணில கண்டு நீ மனம் திரும்பாமல் இருப்பாய் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் யாரை கூட்டிக் கொண்டு வருவேன்? நினைவே பட்டணத்தார கூட்டு வருவேன். ஏன்னா யோனா உயிர்த்தெழுவதை கண்ணால் காணலை, காதால் கேட்டே மனம் திரும்பினாங்க. நீ கண்ணால் கண்டும் உணராமல் இருக்கிறாய். ரட்சிப்பு பெற்ற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பை நாம் பத்திரத்தோடு காத்துக்கொள்ளணும். நம்முடைய ரட்சிப்பில் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். நம்ம இத்தனை வருஷங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த நமக்குள்ள விசுவாசம் இல்லாண்டா, நமக்கு விசுவாசி என்ற பெயர் எங்கேருந்து கிடைக்கும்? கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நம்முடைய உணர்வுகளால் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. நீங்கள் முகர முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது, ருசிக்க முடியாது. அதனால தான் நமக்கு விசுவாசம் தேவை. ஏன்னா விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுடைய நம்பப்படுகளுடைய உறுதியமாக இருக்கிறது என்று எபிரேயர்கள் நிருபத்தில் வசனம் சொல்லுகிறது. அதுக்கு தான் கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் தேவை. ஏன்னா இயேசுவை நான் தொட்டேன், தொடலை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தேவான் சொன்னார், மன்னிக்கணும், தோமாஸ் சொல்லுகிறாரு, தோமாஸ் சொல்லுகிறார், அவருடைய விழாவில் அவருடைய காயத்தில் என் விரலை வைத்ததா இயேசு வந்து நின்றுட்டார். இந்தா கை வச்சுப்பார், கை வச்சாரா? ஏன்னா தோமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு எங்கே தான் இருந்தது? அங்கே தான் இருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் அவர் அங்கேயே தான் இருந்தார். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்யலை? வெளிப்படலை. அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று தெரியுங்களா, நீங்கள் புலம்புற சத்தத்தை அவர் பக்கத்தில் நின்று தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். எப்போ தேவையோ அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார், எப்போ தேவையோ அவருடைய கையின் கிரியங்களை நீங்கள் காண செய்வார். ஆனால் அது வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும்போது என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த சபை நடுவில் வாசமாக இருக்கிறார் என்பதை நம்புவதில் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்கே அதிகாரத்தோடு தேவனுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். துதியின் நடுவில் வாசம் செய்கிற தேவன் நம் நடுவில் இந்த காலவழையில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல ஒரு பலத்த கரந்தட்டை கொடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தம் அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகதூர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? இன்ன நான் அவரை அறிய வேணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேரம் தான் ஓடுகிறதே, அந்த வாட்சை நிப்பாட்டுங்க ஐயா. ஏன் ஆண்டவர் இதை செய்தார்? அதற்கு பதில் என்ன தெரியுங்களா? எச்சரிக்கை. ஏன் ஆண்டவரே திடீர்னு வந்து எல்லாம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, கார் போயிடுச்சு, நீ நிர்மூலமாகாம இருக்கிற, அதற்காக கர்த்தரே ஸ்தோத்திரி. அப்படின்னா எச்சரிக்கையின் சத்தம், நீ போகாம இருக்கிறாயே, அது என்றால் எச்சரிக்கையின் சத்தம். இது எச்சரிக்கையாய் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் தெளிவாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜனங்களை எச்சரிக்கிறார். ஏங்க எச்சரிச்சாரு? இந்த ஜனங்க என்ன பாவம் செஞ்சாங்க? விக்கிரக ஆராதனை பண்ணாங்களா? நோ. விபச்சார வேசிதனம் பண்ணாங்களா? நோ. என்ன பாஸ்டர் விக்கிரகமும் பண்ணலன்றீங்க, விபச்சார வேசிதனமும் பண்ணலன்ற, இதை ரெண்டு விட்ட வேற என்ன பெரிய பாவம் இருக்கு? அதை நினைச்சுதானே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நிம்மதியா? நான் ரொம்ப நீதிமானு. சாமிய தீர்க்கதரிசியின் மூலியமா ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பிடிவாதமே எனக்கு முன்னாடி எப்படிதான் இருக்குது? விக்கிரகத்தை போலதான் இருக்கு. உன் முரட்டாட்டு தானம் எனக்கு முன்னாடி சூனிய மாதிரி இருக்குதுன்றார் ஆண்டவர். பில்லி சூன்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இங்க இருந்த பாவம் என்ன? விக்கிரகமும் கிடையாது. நன்றாக வீட்டில் போய் யோவேல் 3 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. விக்கிரகமும் கிடையாது, பாவம், விபச்சாரம், வேசிதானம், அசுத்தம் எதுவுமே கிடையாது. அப்ப எதற்காக இந்த தண்டனை? எதற்காக இந்த எச்சரிக்கையின் சத்தம்? தேவன் இந்த பேரழிவை கொண்டு வந்ததற்கு காரணம் முதலாவது, என்னிடத்தில் திரும்புங்கள். வாசிக்கலாம் 2:12 வசனம். ஆதலால் நீங்கள், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, இப்பொழுது உபவாசத்தோடும், அதாவது தேவனுடைய பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய எச்சரிக்கையின் சத்தம் வரும் பொழுது உடனே கேட்கணும். ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு பேசினாரு, அடுத்த மாசம் உபவாசம் போடலாம். அந்த அடுத்த மாசம் வரவே வராது, நீங்க அடுத்த வாரம் போட்டாலே வராது. உடனே ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ராத்திரி சொன்னார், உன் ஒரே பேரான குமாரன் எனக்காக பலியிடு, இருட்டோடு எழுப்பி போயிட்டாரு. அதான் விசுவாசம். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உடனே செயல்படுத்துங்க, அதுல என்ன சந்தேகம் நமக்கு? அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும், சொல்லிட்டாருல, தெளிவு வந்துருச்சா? எத்தனை பேர் நீங்க இந்த ஆராதனை விட்டுட்டு போகும்போது, கடந்த வாரம் கூட வந்தீங்க, ஒரு அருமையான தேவ மனுஷன் வசனத்தை உங்களுக்கு போதித்தார், எத்தனை பேர் கர்த்தரனோட இந்த மனுஷன் மூலமா பேசினார் என்று போனீங்களே, ஒண்ணுன்னா செய்தீங்களா? யார் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படும். புத்தி உள்ள மனுஷனா நீ கண்மலை மேல உங்க வீட்டை கட்டணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற கண்மலைனாக்கா அங்க ஆல்ப்ஸ் மவுண்டன் மேலதான் கண்மலை இருக்கிறது. ஆண்டவர் என்ன வந்து அங்கதான் வீடு கட்ட சொல்றாரு. அதாவது நீ வந்து இங்க பீச் பவர்மா போய் அங்க எல்லாம் அரைகுறையா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீ பீச்சு கிட்ட நீ வீடு கட்டணும், காற்று வரும், அலை வரும், அடிச்சுக்கிட்டு போவோம். அது கிடையாதுங்க ஐயா. எத்தனை பேர் நாசிரியத்துக்கு போயிட்டு வந்தீங்க இஸ்ரேலுக்கு போகும்போது? கரங்களா சேர்த்து காட்டுங்க பாக்கலாம். நாசிரியத்துக்கு போயிட்டு வந்தவங்க நீங்க நடந்து போனீங்களே, கீழே என்ன இருந்துச்சு? மணல் தன்மையான மண்ணு தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து 18 வருஷங்கள் அந்த நாசரேத்து ஊரில் ஒரு தச்சனாக இருந்தார். கட்டட தொழில் அவருக்கு நல்லாவே. நீங்க செய்றீங்க, அநேகர் 20 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நேற்று வந்து அவன் வேலை சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்க சும்மா இருப்பீங்களா? நேற்று வந்தாடா நீ, எனக்கு எப்படி இந்த வேலை, இந்த பத்தன் எப்படி ஆகுதுன்னா இது எப்படி திருப்பணும் எனக்கு சொல்றியா? 28 வருஷம் ராசா. நாசரேத்து ஊருக்கு போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு இடம் இருக்கு. நல்ல ஒரு கேட்டு போட்டு ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க, இயேசுவின் ஊராகிய நாசரேத்துன்னு. நான் போகும்போது இந்த இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது நான் நீங்கெல்லாம் போய் ஒரு வாரத்துக்குள்ள வந்திருப்பீங்க. நான் 1.5 மாசம் ஊழியத்தில் இருந்தேன் நான் இஸ்ரேலில். அந்த இடத்த போகும்போது எனக்கு இந்த வேதத்தை படிக்கும்போது நிறைய நேரங்களில் அந்த இடங்கள்லாம் என் சிந்தைக்குள்ளே வரும். அந்த நாசிரியத்து ஊர் கலிலேயாவின் கடல் பக்கத்தில் இருக்கிற ஊராக இருக்கிற அப்படின்னால மணல் தன்மை உடையது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 18 வருஷம் தச்சனாக வேலை செய்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் வந்து ஞானஸ்தானம் பெறுகிற வரைக்கும் அவர் எல்லாரும் என்னவா தான் கண்டாங்க? தச்சனாக தான் கண்டாங்க. ஆனால் அந்த தச்ச தொழிலில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். நம்மளுடைய பிரச்சனையே அதுதான். நம்ம அசாதாரணம், சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு எல்லாரும் சூப்பர் நேச்சுரல்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றா புரிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10 நல்லா வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. எல்லாம் சூப்பர் நேச்சுரல. 40 வருஷம் தின்னாங்க. வானத்திலிருந்து தினமும் என்ன விழுந்துச்சு? மண்ணா விழுந்துச்சு. கற்பாறையில என்ன வந்துச்சு? எல்லாத்தையும் 40 வருஷம் அனுபவித்தவர்களை பார்த்தாண்டு சொல்றாரு. இவர்களிடத்துல நான் பிரியமாக இல்லை. ஆனால் 18 வருஷம்தான் தச்சனாக தான் இருந்தார் இயேசு. ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வராரு. இவர் என்னுடைய, இவரில் நான். அசாதாரணத்தை கொண்டாதான் நீ தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று அல்ல பிரியமானவர்களே. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்போது ஏதோ உங்கள் வாழ்க்கையில் மேலே ரொம்ப பிரியமாக இருந்து சேர நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா அசாதாரணமான கிரியைகள் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு காரியத்தை எண்ணி கடந்த வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ சொன்ன சங்கீதம் 103, நீங்க வாழ்க்கையில மறக்க கூடாது. எல்லா சூழ்நிலை நடுவிலே என் ஆத்துமாவே, ராய் ஹாஸ்பிட்டல் எடுக்கும் போது அவருக்கு போய் அதை தான் சொன்னேன், என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரியா, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஏன்னா இந்த நிலைமையிலே கர்த்தர் உன்னை கைவிடல ராசா. நீ நல்லா 2 என்ன செய்தி ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வெளியே வந்துட்ட. கர்த்தருடைய கரமனோட கூட இருந்தது. அவருடைய விசுவாசம் பலன் அடைஞ்சிருக்கிறது. அவரை பிரியப்படுத்தணும். நாசிரியத்து ஊரில் மணல் மேலே வீடு கட்டுறதுன்னு சொன்னால் தச்சு தொழில் இருந்த இயேசுக்கு நல்லா தெரியும். இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் மணல்லே கட்டி முடிச்சிருவான் வீடு. பார்க்க வீடு அழகாக தான் இருக்கும். ஏன்னா 2 கேட்குற எல்லாருமே ஏதோ கட்டி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்கே கட்டுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். மணல் மீது கட்டினவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான்னு சொன்னால் சத்தத்தை கேட்டோ ஓ ரொம்ப சூப்பர் பாஸ்டர், இதுக்கு மேலே அப்படி தான் வாழான்னு இருக்கிற. அப்போ ஏதோ கட்டி கொண்டு இருக்கிற உன் சிந்தையில் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாய், நான் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எப்போதான் தெரியும் தெரியுங்களா? நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறது எங்கே கட்டி கொண்டிருக்கிறீங்க என்று? மொத மழை வரும். அப்போ நீங்கள் மணல் மேலே கட்டினீங்கன்னா தண்ணி கீழே போய் மணலை அறுத்து உங்கள் வீடு சும்மா நின்றுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஆண்டவருக்காக, சபைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கிறோம், நல்லா கொடுக்குறோம், பாஸ்டருக்கு எங்கள் மேலே நல்லா பிரியும், எல்லா லீடர்ஸும் எங்கள் மேலே நல்லா பிரியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் மழை வரும், 2 வெள்ளம் வரும், அப்புறம் பெருங்காற்று. ஐயோ ஆண்டவரே, ஏடைகளை கைவிட்டு விட்டு ஏன் பாஸ்டர் எங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கணும்? ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிக்கணும்? நீ ஆண்டவர் புரிஞ்சு கொண்டது ஏன் காற்று அடிச்சிச்சு வீடு? கற்பாறை மீது கட்டுவது என்றால் மணல் தோண்டி ஒரு கட்டத்துக்கு போன உடனே கற்பாறை இருக்கு கீழே, இங்கே போடியா ஃபவுண்டேஷன். வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் வேதத்தை திறந்து நீங்கள் தியானம் பண்ண பண்ண அங்கே ஒரு கற்பாறை கிடைக்கும். அந்த கற்பாறை தான் கிறிஸ்து என்று கொலோசேயருக்கு நிருபத்திலையும் ஒன்று கொரிந்தியர் 10 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் இன்றைக்கி கேட்குற இந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வீட்டில் போய் கண்ணீரோட ஜபத்தோட தியானம் பண்ணும்பொழுது அங்கே கிறிஸ்துவை பார்ப்பீங்க. அந்த கிறிஸ்து என்கிற கண்மலையின் மீது உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டும் பொழுது மழை அடைத்தானா காற்றடித்தானா புயல் அடித்தானா உன்னை ஒருவனாலையும் அல்லேலூயா. இவங்களுடைய பிரச்சனை என்ன? மறுபடியும் வாசிக்கலாமா 2:12? நீங்கள் திரும்பிக்கிட்டேன், அதுவும் ஆபத்து தான். என் ஆண்டவர் உங்களை பார்த்து நான் சொல்றாரு என்னிடத்தில் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கனால உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உன் தேவையே பார்த்து கலங்கிட்டு இருக்கிறாய், உன் சரீர பலவீனத்தையே பார்த்து கலங்கிட்டு இருக்கிறாய், விசா வரல விசா வரல விசா வரல, நீ அங்கதான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாய். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு சொல்கிறார். நான் காலையில் எழுந்திருக்கிற பொழுது அவருடைய முக சாயலிலே திருப்தி ஆகிறேன். நீங்க எதை ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த சிந்தை தான் அதிகமாக உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்க கர்த்தரையே நீங்க பார்த்துக்கொண்டிருங்க. பக்தன் சொல்கிறார், என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் வச்சிருந்தோம். வசனம் தெரியுது ஆனா கர்த்தரை வைக்கிறது கிடையாது, அதான் பிரச்சனை. வசனம் எல்லாருக்கும் தெரியுது, இதை நல்லா நாங்கள் சொல்றோம், ஆனா பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோயோ ஐயோயோ எனக்கு இது பிரச்சனையா, எனக்கு ஆண்டவர் ஐயோயோ என் குடும்பத்திலயா என் புள்ள பறி போயிட்டானா ஐயோயோ ஆண்டவரே. பயப்படாதே, நீ கர்த்தரையே நோக்கிப்பார். தூரம் போன மகனையும் கர்த்தர், சோரம் போன மகனையும் கர்த்தர் மறுபடியும் செய்வாரு, கொண்டு வருவார். உன் மகளையும் கர்த்தர் கொண்டு வருவாரு. நீ அவரை நோக்கி பார்த்து கொண்டு ஐயோ ஆண்டவரே நான் பெற்றவளா, நான் செய்ய வேண்டிய தாயாய் தகப்பனா, நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒருவேளை நான் சரி சரியாம செய்ய தெரியாம நான் போயிருக்கலாம், ஆனா இப்ப உங்களை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளை எப்படின்னா கொண்டு வந்துருங்க, என் மகளை எப்படின்னா கொண்டு வந்துருங்க, பாவத்திலிருந்து உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்தும் அவங்க எப்படின்னா வந்துருட்டும் என்று நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த கண்ணீரின் ஜபத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. யாவீருடைய மகள் பிழைத்திருந்ததற்கு காரணம் இயேசுதான், ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு வருவதற்கு காரணம் யாவீர் தான். தகப்பன்மார்களே, உன் பிள்ளை பிழைச்சிருக்கணுமா, இயேசுவை தேடிப்போங்க. அப்பாவா நான் என் பிள்ளைக்காக இயேசுவின் பாதத்திலே செல்வேன் என்று சொன்னால் என் பிள்ளை பிழைத்திருக்கும். யாவிரின் குமார்த்தி வளரும் போது யோசிச்சு பாருங்க, அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கும் போது பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் மம்மி நான் ஒரு நாள் மம்மிக்கு 12 இருக்கும் போது மம்மிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நம்ம எல்லாம் மம்மி வந்து உடம்பு சரியில்லாமல் போய் திடீர்னு போச்சு போயிச்சா மம்மி, ஆமா நான் செத்துட்டேன், என்ன மம்மி சொல்றீங்க? அப்ப எங்க அப்பா இயேசு வீட்டு கூட்டு வந்தார், செத்துதான் தெரியும். அந்த செத்த சூழ்நிலையில அந்த செத்த சரீரத்திற்குள்ள தேவ சத்தத்தை கேட்பதற்கு என் தகப்பன் காரணமாயிருந்தார். செத்து போய் கிடந்த என் பணத்தை பார்த்து உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிற அந்த இயேசு வந்து, மகளே எழுந்திரு, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறவருடைய சத்தம் இந்த செத்த செவிகளுக்கு போன மாத்திரத்தில் ஒரு தகப்பனின் ஜபம், ஒரு தகப்பனின் வேண்டுகோள், ஒரு தகப்பனின் விசுவாசம், மறித்து உங்க பிள்ளை செத்தா போயிட்டான் இல்லை தானே, விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோட அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவனால முடியாத காரியம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. என்னிடத்துல திரும்பு. எப்படி திரும்ப சொல்றார்? உபவாசத்தோட, புலம்பலோடு திரும்பி. என்னை அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறேன். சபையாய் நாம் கூட இந்த நாட்களில் தேவனை விட்டு மறுபக்கத்தில் திரும்பி வாழ முடியும். நம்முடைய நோக்கமெல்லாம் கூட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம கட்ட வேண்டிய பணம், நம்ம செலுத்த வேண்டிய கடமைகள், நம்ம செய்ய வேண்டிய வெளிரங்கமான ஆராதனைகளிலே நம்ம கண்ணை போட்டுட்டு ஆழமா இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களே கோட்டை விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அனலமின்றி குளிரம் என்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இன்றைக்கு எத்தனை சபைகள் அப்படி இருக்கிறது. கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்ப இந்த கால வழியில அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். நாம் சபையாக இருந்து கூட தேவன் நம்ம நடுவில் இல்லாமல் இருக்க முடியும். நம்ம கூடி வந்துட்டோன்றதுனால அவர் இறங்கி வந்தே ஆகணுன்ற கடமை இல்லை. என்ன செஞ்சிட்டோம் அவருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம துதிய அற இறுதியும் துதி, நம்ம பாடலை அற இறுதியும் பாடல், நம்ம கையை தட்டுறதை வேண்டாம் விருப்பமாக தட்டுறோம், நின்னா இஷ்டம்தான் நிற்கிறோம், அங்கே உட்காந்து பாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிக்கிட்டு மொபைலில் தட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களாம் இங்கிட்டுங்க அங்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்குது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததே ஒரு இது. அவர் இது நடுவில் அவர் வந்து இருந்தே ஆகணுமா? அந்த சராசரங்களை படைத்த தேவன், சேனைகளின் கர்த்தர், ஆனாலும் அது நடுவிலே நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு கிருபை எத்தனை பெரியது. அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு போட்டு விரும்புகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள். இரண்டாவது ஆண்டு சொல்றார் 2:13, காரியங்களை செய்யறோம் ஆனா உள்ளம் மாறல. ஆண்டு சொல்லிட்டாரு, போதும், உன் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கழிச்சுக்கோ. ஏன்னா உன் கிறிஸ்துவம் வெறும் வெளித்தோற்றமான கிறிஸ்துவமா தான் இருக்கு, உள்ள ஒண்ணு இல்லை. அதான் உன் உள்ளத்தை நீ கிழிச்சனாதான் உன் நடுவில் நான் செயல்பட முடியும். நீ உள்ளத்தை கிழிச்சனாதான் என் அபிஷேகம் உனக்குள்ள ஊடுருவி செல்லும். உன் உள்ளத்தை நீ கிழிச்சனாதான் உனக்குள்ள இருக்கிற கசப்பு, கோபம், பொறாமை, பெருமை இவைகள் எல்லாம் வெளியே வர முடியும். நான் உன்னை சுத்தப்படுத்த முடியும். கிறிஸ்துவம் வெளித்தோற்றமான ஒரு மதமாக மாற முடியும். தேவன் எதிர்பார்ப்பது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும், தேவனுடைய ஆவி ஆலயத்துக்குள் இல்லை, உங்களுக்குள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்குள் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? தெய்வம் இல்லாத ஒரு கிறிஸ்தவமாய் இவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவனா எப்படி இருக்க முடியும்? சுவிஸ் சிட்டிசன்ஷிப் இல்லாம நீங்க சுவிஸா மாறிட முடியுமா? பி கார்டு, சி கார்டு, பாஸ்போர்ட் இல்லாம நீங்க சுவிஸா மாற முடியுமா? நோ, நாட் பாசிபிள். அதே போல கிறிஸ்து நம் நடுவில் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்து நம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், நம் கிறிஸ்தவர்கள் இங்க பெயர் உடையவர்களாக இருப்போமே தவிர கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் உன் உள்ளத்தின் மீது, நம்முடைய உள்ளத்தின் மீது அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லு, வெளித்தோற்றத்தை அல்ல நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். சில சமயத்தில் கிறிஸ்தவ வெளித்தோற்றத்தில் ரொம்ப அருமையாக இருக்கலாம், உலகத்தில் பெஸ்ட்டு இசைக்கலைஞர்கள் மேடையில் நிற்கலாம், உலகத்தின் பெஸ்ட் பாடகர்கள் நம்முடைய பின்னணி பாடகர்களாக இருக்கலாம், உலகத்தில் சிறன் தலை சிறந்த வர்ஷிப் லீடர்ஸ் நம்ம சபையில் வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரங்க இல்லாமல் இருக்க முடியும். நமக்கு கிடச்சிருக்கிறது இதுதான், அதை பற்றி கவலை கிடையாது. எதை தெரிஞ்சதை வாசிக்கிறாங்க, தெரிஞ்சதை பாடுறாங்க, தெரிஞ்சதை ஊழியத்தில் ஓடி செய்கிறாங்க, ஆனால் நம் நடுவில் கர்த்தர் இருந்தார்னா நமக்கு அது போதும். அவர் அவருடைய வாசப்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று பக்தன் சொல்கிறார். ஆகாமியருடைய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம். என் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியிலே நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். அவர் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில், அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்கள். இன்றைக்கி யார் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு இன்னொரு லீடர் பிரசங்கம் பண்ணுவார், அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு லீடர் பிரசங்கம் பண்ணுறாங்க, யார் பிரசங்கம் பண்ணுறாங்கிறது முக்கியமே கிடையாது. எல்லாரும் எதை தான் வச்சு பேசுகிறாங்க, வசனத்தை. நீங்கள் தாகத்தோடு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களோட இடைப்படும். ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இருக்கலாம், ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வசனத்தில் ஆழமான விவரங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக ஓடுறாங்க, அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நானே தத்தளிச்சுக்கிட்டு தானே இருந்தேன், இன்றைக்கும் தத்தளிக்கிறேன் தான், ஆனால் கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் வாழ்ந்தவரை என் தஞ்சமாக வச்சுக்கிட்டேன், வசனத்தை என் கண்ணார ஒத்திக்கிட்டேன். அதான் தான் ஆண்டவர் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார், என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, நான் நிர்மலமாக இருக்கிறேன் அவருடைய சுத்த கிருபையால். மேன்மை பாராட்ட என்ன இருக்கு, நான் சொல்ல முடியுமா? ஏதோ என் மேன்மை, என் ஞானம், என் அறிவு, என் சாதனை, என் வேத படிப்பு, என் வேத கல்லூரின்னு சொல்ல முடியுமா? ஏதாகிலும் ஒன்று இருக்கா என் வாழ்க்கையில்? ஒன்றுமே கிடையாது. அதான் தான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் பூஜ்யம் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அவர் என் பக்கத்தில் ஒன்றாக நின்றுக்கிற அப்படின்னு தான் எனக்கு மதிப்பு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. நேரம் ஓடுகிறது. 3 குறிப்பு வேணால் நான் சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன். இதை முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியும் எங்கேயோ வந்து நிற்போம். ஆனால் என்னத்த ஆண்டவர் இன்றைக்கி பேசணும்னு நினச்சாரோ அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அவ்வளோதான் நமக்கு வேண்டும். வேதத்தை இன்றைக்கி ஒரு நாளில் முடிக்க முடியாது, எந்த புத்தகத்தையும் முடிக்க முடியாது. இன்றைக்கி கிடைச்ச ஆகாரம், நமக்கு கிடைச்ச இந்த நேரத்துக்குள்ளே என்னத்தை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தோம் என்பது முக்கியம். 3 முக்கியமான காரியம். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்திற்குள்ள என்ன பிரச்சனை என்கிறதை 3 குறிப்பாய் சொல்கிறேன். வாசிக்க கேட்கலாம். 2வது அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் தொடங்கி, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இங்கே இருக்கிற பிரச்சனையே இதுதான். நாம் தேவனை இன்னும் சரியாக ருசி பார்க்காததுனால புறஜாதி நம்மளை பார்த்து கேட்குறான், எங்கே அவங்க ஆண்டவர்? சர்ச்சுன்னு போயிட்டு இருந்தியே, என்ன நடந்துச்சு? நாம் தேவனை தேட வேண்டிய வகையில் நாம் தேடாதது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் நம் நிமித்தமாக தூஷிக்கப்படுகிறது. இதான் தெய்வம் இல்லாத கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தினால கர்த்தர் மகிமைப்படுவது கிடையாது, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஓ, எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் கர்த்தர் கிடையாதுங்க. ஆனால் இவருடைய பஞ்சாதி அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவனுடைய பஞ்சாதி இவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மலேசியாவில் தெலுக்கின்தான் என்கிற ஒரு பகுதியில் நான் ஊழியத்தை செய்வதற்காக நான் போயிருந்தேன். நல்லா ஜபத்தில் இருந்தேன், உபவாசத்தில் நின்று போய் அன்றைக்கு ஒரு புதிய இடமா இருக்காண்டவரே இந்த இடத்துல ஒரு அசைவு கொண்டு வாங்கன்னு பாரத்தோடு நான் போய் அன்றைக்கு பிரசங்கித்தேன். அந்த சபை நிரம்ப ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் ஒரு சொட்டு கூட கர்த்தருடைய கிரியையை என்னால் உணர முடியவில்லை. என் மேலே எனக்கே சந்தேகம், ஆண்டவரே உண்மை எதாக வேதனைப்படுத்திட்டனா, இல்லை எதாக அறியாமல் பேசிட்டேனா, இல்லை எதாக நான் செய்து நான் மனம் திரும்பாமல் இருக்கிறனா, இல்லாட்டி என்ன புரியலையே ஆண்டவரே? இந்த ஆலயத்துக்குள்ள வரவேற்க தேவ பிரசனத்தை நல்லா தானே உணர்ந்துக்கிட்டு நல்லா நிரம்பி ஆவியில் நிரம்பி தானே உள்ளுக்கு வந்தேன். உள்ளுக்கு வந்து ஜனங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ணுறேன், கல்லுக்கு நேராக போய் வசனம் வருவதை போல வருகிறது. மீட்டிங்கை முடிச்சுட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன், 4 நாள் கூட்டம் பிரசங்கம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, டயர்டு. கல்லுக்கு பிரசங்கம்னா அப்படிதான். உங்களை மாதிரி ஆட்கள் உட்காந்தா மணிக்கணக்கு நேரம் கூட பிரசங்கம் பண்ணலாம், ஏன்னா அந்த வார்த்தை உள்ளே போகுது. எனக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வார்த்தை உள்ளே போகிறனால ஏதோ கிரியை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கல்லுக்கு பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்டர் கூப்பிட்டு பாஸ்டர் கேட்டு கூப்பிட்டு கேட்டேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் என்னமோ இங்கே குறையுது, இங்கே இருக்கிறவங்க எப்படி பாஸ்டர், இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் லீடர்ஷிப் எப்படி இருக்காங்க அந்த சபையில். அவர் சொன்னார், பாஸ்டர் பிரச்சனையே அங்கே தானே, என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க, இந்த பாஸ்டர் இந்த லீடருக்கு வந்து இவங்க ஒன்றாவது மனைவி, இவங்க ரெண்டாவது மனைவி, இவங்க மூணாவது மனைவி. ஆஹா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே தான் திருமணம், ஆனால் ஒரு ஒரு பேருக்கு ஒரு திருமணம் இல்லை. இங்க இருக்கிற லீடர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வீடா, சின்ன வீடா, பெரிய வீடா, அங்க தேவனே இல்லை. சபை என்ன செய்திருக்குது, நிறைஞ்சிருக்கு. கர்த்தருடைய கிரியை பார்க்க முடியல. நான் அன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் வைராக்கியமா நான் ஜெபித்த ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் தயவு பெற்றிருந்தா இந்த இடத்துல ஒரு அசைவு கொண்டு வருவதற்காக நீ ஒருவேளை என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த சித்தம் கொண்டால் பயன்படுத்துங்க என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணேன். என்னோட கூட அந்த நேரத்தில் ஊழியத்தில் என்னோட கூட பணியாற்றி தோல் கொடுத்து ஊழிய செய்து கொண்டு வந்த இன்னும் ரெண்டு ஊழியக்காரர்களை பெங்களூர்லேருந்து நான் கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல ஏறத்தாழ ஒரு 2-3 வருஷங்கள் தொடர்ச்சியாக கூட்டங்கள் வசனங்களை போதித்து நாங்கள் நடத்தினோம். இந்த 3வது வருஷத்தில் அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிற ஏறத்தாழ 20-25 சபைகள் வாலிபர்கள் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதித்தாங்க. பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை அசைத்தது. அதோட லாஸ்ட்டு, எங்கள் வேலை முடிந்தது, நாங்கள் கடந்து வந்து விட்டோம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவம் ஆண்டவருடைய நாமத்திற்கு கேவலமானது ஒன்று. சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்கள் நாடுவதற்காக தேவ ஆலயத்தில் வந்து என்ன சந்திச்சுட்டு, எல்லாரும் சந்திச்சுட்டு அவரை சந்திக்காம போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? இதான் இருந்த முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் அல்ல. ஏன்னா உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, பாப்பா இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பத்ரோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இவங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது பார்ப்போம் என்று சொல்லி உலக நம்மை பார்த்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு சபையின் ஓட்டத்தை பார்க்கும்பொழுது உலகத்தை பார்க்கலாம் படும் மோசமாக இல்லையா ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். தேவன் இல்லாத சபை யாரையும் மாற்ற முடியாது, யாரையும் ரட்சிக்க முடியாது. 3வது, இந்த கடைசி குறிப்போட நான் முடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் அந்த 17வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் தலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. 3வது, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் அது நமக்கே பயங்கரமானது. தேவனுடைய தாசனாகிய மோசே மனுஷனிடத்தில் பேசுவதை போல கர்த்தரிடத்தில் பேசினாலும் ஒரு சின்ன விஷயத்தை தவற விட்டதுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள போக முடியவில்லை. எப்படிப்பட்ட தூதர்களும் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த ஸ்தானத்தை விட்டு அவர்கள் விலகினபடினால் கர்த்தர் அவர்கள் என்ன செய்துட்டார், நீக்கிவிட்டார். ரட்சிப்பு பெற்றது என்கிற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்ப முடியும்? 2-3 வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். என் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டபடினால் யூதா, நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் வசனத்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பவே வேண்டாம். ஐந்தாம் வசனம் தொடங்கி, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், நான் உங்களுக்கு நினைப்பு, யார் நினைவு பூட்டுறது, யூதா பரிசுத்த ஆவியானவன நிறைக்கப்பட்டவரா? யார் இந்த யூதா தெரியுங்களா? இயேசுவின் சகோதரன். ரெண்டு சகோதர, இயேசுவின் ரெண்டு சகோதரர்கள் இந்த வேதத்தில் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று யூதா, இன்னொன்று யாக்கோபு. ஏன் அவர்களை இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லாமல் இயேசுவின் அடிமை, இயேசுவின் வேலைக்காரர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இயேசு உயிர் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செய்யவில்லை? இவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதனால தான் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று சொல்லி இயேசுவுக்கு வேலைக்காரர்களாக தங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப சொல்றார் யூதா, வாசிங்க மறுபடியுமா. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும், முன்னமே அறிந்திருந்தாலும் என்ன செய்தார் ஆண்டவர் அழித்தார். ஏன் விசுவாசியாதவர்களாய் போனபடினால்? இதை யார் எழுதுறது? இயேசுவின் சகோதரனாகிய யூதா. வேதத்தில் இருக்கிற கடைசி முன்ன புத்தகத்தில் அவருடைய நிருபம், இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு? நமக்கு எச்சரிக்கையின் சத்தம். வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? தூதர்களை சங்கிலினாலே ஏன் கட்டி வச்சாரா? அவங்க கொடுக்கப்பட்ட இடத்துல தங்கி இல்லை. இதெல்லாம் யூதா எழுதி வச்சிருக்கிற. வீட்டில் போய் மற்ற வசனங்களை பாசிங்க. மூன்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோராகை குறித்து, பாராக்கை பீலையாமை குறித்து, காயினை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூன்று பேரும் மற்றவர்கள் சாவதற்கு காரணமாக இருந்தார்கள். இதை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஆத்துமா செத்து போவதற்காக சில சமயத்தில் சிலர் தவறான பாதைகளிலே நம்மை நடத்த முடியும். எச்சரிக்கையின் சத்தத்தோட கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்று அறிந்து, யோவேல் தீர்க்கதரிசின் புத்தகத்தின் மூலியமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்த சத்தியத்தின்படி கிறிஸ்து இருக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வோம். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கட்டும். நமக்குள்ளே இருந்தால் தான் பிள்ளைகளுக்குள்ளே வரும். நாம் அசட்டையாக வாழ்ந்தனா பிள்ளைகள் அசட்டையாக வாங்க. திடீர்னு போய் ஒரு நாள் போயிட்டு அவங்கள கடிந்து கொள்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது நடவடிக்கை, இட்ஸ் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி பாருங்க, பிள்ளைகளுடைய குணங்கள் மாறும். நானும் ரெண்டு பிள்ளைகளை வளர்த்தவன் தான். அந்த அடிப்படையில் தான் உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 4 வயதுலேருந்து எங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் உட்கார்ந்து செய்தியை கேட்டு ஆண்டுடைய வசனத்தை எழுதுவதற்கு பழக்கி கொடுத்தேன். என் பிள்ளைகளை பார்த்து சபையில் இருக்கிற பல பிள்ளைகள் எழுதுகிறார்கள். நாம் எப்படி வளர்க்குறோமோ, இங்கே என்ன சவாலை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதே சவால் தான் நான் பெங்களூரில் சந்திக்கிறேன். ஐரோப்பா போல தான் எங்களுக்கு சவால்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் இருக்கிறதை உணர்ந்து தேவ பயத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கிறிஸ்து உள்ள கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் வாழும் பொழுது, உலகம் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நமக்குள்ளாய் பார்ப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, மறுபடியும் இந்த கால வழியில் நம்முடைய அருமையான ஜனங்கள் நடுவில் சத்தியத்தை உறுதியாகவும் ஆழமாகவும் நீங்கள் சொல்வதற்கு இந்த அடியானுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்கிறேன். தகுதி இல்லாத இந்த பாத்திரத்தை கொண்டு வந்து உம்முடைய வெளியேறப்பட்ட சொத்துக்களாக இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்க. நான் இவர்கள் மீது அதிகாரப்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரமாகிய தேவனுடைய வார்த்தையை இவர்களுக்கு காண்பிப்பதற்காக. இந்த நாளிலே உம்மை அறிந்து கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகட்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலியமான எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ, உம்மிடத்தில் நாங்கள் திரும்பும் பொழுது நீர் எங்களிடத்தில் திரும்புகிற தெய்வமாயிருக்கிறீர். 2வது வசனத்தின் கடைசி பாகங்களில் நாங்கள் பார்க்கிறோம், வெட்டி கிளி பட்சித்து போட்ட வருஷங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் தருவேன் என்று சொன்னீங்களே, நாங்கள் திரும்பினால் நீர் திரும்புவீர் ஆண்டவரே. நீங்கள் திரும்பின உடனே காற்றுக்கு கட்டளை கொடுப்பீர். கிழக்கிலிருந்து வருகிற காற்று எல்லா வெட்டிக்கிளிகளை அடித்து கொண்டு போய் கடல் சமுத்திரத்துக்குள்ளே தள்ளிவிடும். அது தள்ளி காற்று எங்களுக்கு விடுதலை கொண்டு வந்திருக்கிறது என்று அடையாளமாக ஒரு நாற்றம் அந்த கடலுக்குள்ளிருந்து வரும் என்று யோவேல் தீர்க்கதரிசின புத்தகத்தின் மூலம் எழுதியிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நீர் மழையை வரப்பண்ணி மறுபடியும் பூமியை வளையச் செய்வன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஏறத்தாழ வெட்டிக்கிளிகள் பட்சித்து போட்டது அந்த வருஷத்தின் நாட்களை எண்ணி பார்க்கும்பொழுது 35 வருஷங்களின் பலனை வெட்டிக்கிளிகள் பட்சித்து போட்டது. ஆனால் நீர் மறுபடியும் கூட்டித்தர வல்லவராயிருக்கிற அப்படினால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ வருஷங்கள் இந்த வெட்டிக்கிளிகள் பட்சித்து போட்டு விட்டது சுவாமி. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய பாதத்தில் மனம் திரும்புதலோடு நாங்கள் கேட்கிறோம், வெட்டிக்கிளிகள் பட்சித்து போட்ட வருஷங்களை எங்களுக்கு கூட்டி தந்து நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களுடைய அதிசயமாய் நடத்தின கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.